கோபம் நெருப்பாய் எரிகிறது. இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் உள்ளாய் மாறியது. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது. இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது. கனிமொழிக்கென்மேல் என்னடி கோபம் கனலாய் காய்கிறது. உந்தன் கண்களுக்கென்மேல் என்னடி கோபம் கனையாய் பாய்கிறது. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது. இந்த மலருக்கு என்மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது. குலுங்கும் முந்தானை சிரிக்கும் அத்தானை விரட்டுவதே நடியோ. குலுங்கும் முந்தானை சிரிக்கும் அத்தானை விரட்டுவதே நடியோ. உந்தன் கொடியிடையின்று படை கொண்டு வந்து கொல்வதும் ஏ நடியோ. திருமண நாளில் மணவரை மீது இருப்பவன் நான் தானே. என்னை ஒரு முறை பார்த்து ஓர கண்ணாலே சிரிப்பவள் நீதானே. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது. இந்த மலருக்கு என்மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது. சித்திரை நிலவே அத்தையின் மகளே சென்றதை மறந்துவிடு. சித்திரை நிலவே அத்தையின் மகளே சென்றதை மறந்துவிடு. உந்தன் பக்தியில் திளைக்கும் அத்தான் எனக்கு பார்வையை திறந்துவிடு. உந்தன் பக்தியில் திளைக்கும் அத்தான் எனக்கு பார்வையை திறந்துவிடு. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது. இந்த மலருக்கு என்மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது.